அன்னை மடியில் கண் திறந்தோ, மண்ணின் மடியில் கண் மறைந்தோ. அன்னை மடியில் கண் திறந்தோ, மண்ணின் மடியில் கண் மறைந்தோ. உயிரில் உயிர்கள் ஜனனம், ஜனனம் இருதா மரணம். இயற்கைதானடா ஏன் சலனம். அன்னை மடியில் கண் திறந்தோ, மண்ணின் மடியில் கண் மறைந்தோ. கண் மறை